சாய்ந்து தூங்கட பூமியாவும் தூங்கும் போது பூவை நீயும் தூங்கட மலரில் காதல் பனிக்கு தெரியும் என் மனதில் காதல் தெரியுமா சொல்ல வார்த்தை கோடிதான் உரை நேரில் கண்டால் மௌனம் ஏன் தூங்க வைக்க பாடினேன் நான் தூக்கமின்றி பாடினேன் தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு பூவுடன் மெல்ல நீ பேசு தென்